ಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಯದಿದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಕುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರವಾದೌ ವರದ ಪದ ಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸದಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತ್ರತುಭ್ಯಂ ಷಡರಿಪಯದಿರಾಭೇದ ಚೌಡಾರ್ಯ ಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅಭಯಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೆ ಮಕಟಾಕ್ಷ ಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಲ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ. ಮಾಮಳರ್ ಮಣ್ಣಿಯ ಮಂಗೈ மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கீழ் வாழ்வை உகக்கும் ராமானுஷ முனி வன்மபோத்தும் சீர்மயன் எங்கள் தூள் குளபாதமென் சென்னியதே சம்பரமென்னிறங்கி தளரா மணந்தருளார் உம்பர் தொழுந்தால் உகந்தேர்க்கும் உபாயமுன்னால் நம் பிறவித்துய ஞானப்பெருந்தகவோர் பிரதாய மொண்ணி சதிர்க்கும் நெறி சார்ந்தனமே. சுவாமி தேசிகன், தேசிகனுடையதான கிரந்தங்கள்ல ஆழ்வாருடையதான பாசுரங்கள் எப்படி எடுத்து கையாண்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சந்தமக தமிழ் மறையோன் அப்படின்னு அதுல, ஏன்னா இந்த இது ஆரம்பிக்க வேண்டியதான அவசியம் ஆவசியகதா என்ன ஏன் ஏற்பட்டதுன்னா, தேசிகனுக்கு ஆழ்வாருடைய சீசுக்திகள்ல பிரதிபத்தி இல்லை. தேசிகன் ஜாதி பார்த்தார், திருப்பானாழ்வார் வந்து பஞ்சமர்னா பார்த்தார் இப்படின்னு எதையோ இல்லாத விஷயங்கள்லாம் பொய்யும் பண சுருட்டுமா கட்டி சம்பிரதாயத்துக்கு, தேசிக சம்பிரதாயத்தை பத்தி தூஷணம் சொல்லிட்டு அநேகம் பேர் இந்த தேசிக ராமானுஜ சம்பிரதாயம்னே சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில மாத்து சம்பிரதாயத்தார் ஜெயினா அவள்லாம் ஜெயினால இருந்து ஆட்சிக்காரால திருத்தி பண்ணி கொள்ளப்பட்டான்னு பேரு. அதனால இன்னும் அந்த சம்பிரதாயத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு எப்படி ஹானி பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டும். இப்படி தேசிகன் மேல, சுவாமி தேசிகன் மேல அபவாதம் கல்பிச்சுட்டு இத வந்து வாயால சொல்ற சகசிரம் வத ஏக்கம் மாளிகம் பேசலாம், ஒரு விஷயம் எழுத்துல வரக்கூடாது, இத எழுத்தாலேயே எழுதி பிரச்சாரம் பண்ணி பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை இதுதான் அப்படியே சத்தியமா இருக்கிற மாதிரி பேசக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்க வாழ்க்கை சாருவாக்காள்னு பேர். நன்னா கேட்கிறவா மயங்கரும்படியாக பேசக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் வாக் சாமர்த்தியத்தினால தேசிகன் மேல இப்படி ஒரு அபவாதத்தை கல்பனம் பண்ணா. அது மாத்திரமில்ல, ராமானுஜாதிகள்ல ராமானுஜர் என்ன ஆழ்வான் என்ன பட்டர் என்ன இவா எல்லாம் ஏகதேச சம்பிரதாயம் தாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை லோகத்துல கல்பிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் இல்லைங்கிறத சமர்த்தனம் பண்ணணுங்கிறதுதான் இந்த உபன்யாசத்தினுடைய பிரயோஜனமா இருந்திருக்கு. அந்த ரீதியா தேசிகன் தன்னுடைய ரகசிய கிரந்தங்கள்ல எங்கெந்த ஆழ்வார்களுடைய சீசுக்திகளை எடுத்து கையாண்டிருக்கார், என்ன அர்த்த விசேஷத்தை சொல்றதுக்காக இந்த ஆழ்வாருடைய சீசுக்திகளை எடுத்து காமிச்சிருக்கார் அப்படிங்கறத அனுபவிக்கணும் அப்படிங்கறதாக இத உத்தியோகப்பட்டிருக்கோம். எட்டாவது விஜயாபனம் பண்றேன். தேசிகனுடைய கிரந்தங்கள் ரெண்டு விதமான ரகசிய கிரந்தங்கள் உண்டு. பெரிய ரகசியம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீமத் ரகசிரேசா, சில்லற ரகசியங்கள்னு சொல்லக்கூடியதான கிரந்தங்கள். இந்த சில்லற ரகசியங்கள்ல முதல்ல ஆரம்பிப்போம். இந்த சில்லற ரகசியங்கள்ல முதல் சில்லற ரகசியம் எது அப்படின்னா, சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கறதான ஸ்ரீ சம்பிரதாய பரிசுத்திங்கிறதான இந்த கிரந்தம். இந்த சம்பிரதாய பரிசுத்திங்கிற கிரந்தமே பிறருக்கு கேள்வி கேட்டு இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல கேள்விகளை எழுப்பிண்டு அதுக்கு பதில் சொல்ற சுவாமியே அவருடைய ஒரு ஒரு ஒரு விசேஷம் என்ன, சுவாமியினுடையதான கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான சுவாமி வேதாந்த தேசியனுடைய கிரந்தங்கள்ல விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சங்கைய உண்டாக்கி கொடுக்கறது சுவாமியே பண்ணி கொடுப்பாரு, கட்டி கொடுத்துட்டோ அதுக்கு பதில் சாதிப்பார். சூனா நிக்கணன் நியாயம்னு பேரு. அந்த நியாயத்தினால தானே சங்கைய ஆசங்கைய உண்டாக்கி அதுக்கு பதில் சாதிச்சுன்னு வர. அது மாதிரி இந்த சம்பிரதாயம், இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லை அப்படிங்கறத கிரமசா சாதிக்கும். அதுக்காக இந்த சம்பிரதாய பரிசுத்திங்கிற முதல் கிரந்தத்தை சில்லற ரகசியத்துல முதல் கிரந்தத்தை பண்ணார். இந்த ரகசியத்துல ஆழ்வார்களை எந்த சப்தத்தினால பேசினார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்னா, ஒன்பர்தொழும் திருமால் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோ அப்படிங்கிற சப்தத்தினால இது ஆரம்பிச்சார். நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோ சம்பிரதாய முன்னி, அவருடைய சம்பிரதாயத்தை நாம் ஆசிரியமகில் நமக்கு எம்பெருமானுடையதான அனுகிரக விசேஷம் சுனிச்சிதமாக கிடைக்கும். இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல வேதாந்த தேசிக சம்பிரதாயத்துல இருந்தா மாத்திரம்தான் மோட்சம் அப்படின்னு தேசிகனுக்கு பின்னாடி வந்தவரான தொட்டையாச்சார் முதலியவாள்லாம் சாதிச்சிருக்கேன். ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியாசியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராக சுதோமுக்தி வார்த்தாகி சாதர்விதானாம் அப்படிங்கிறதாக சத்தியரத்னமாளிக ஸ்லோகம் தான கிடைக்கிறது. அதனால பாஷ்யக்காரர் தேசிகன் ஆழ்வார் இந்த சம்பந்தம் யாருக்கு இருக்கோ இவாளுக்குதான் முக்திங்கிற பேர், மோட்சம்ங்கிற பேரே கிடைக்கும். இது இல்லாதவாளுக்கு மோட்சங்கிற பேர் சர்வ நிச்சயமா கிடையாது அப்படின்னு அடியனுடைய அபிப்பிராய அபினிவேச வாக்கியம் இல்ல. இது பூர்வாச்சாரியரான தொட்டையாச்சாரியா தன்னுடைய கிரந்தத்துல தேசியன் விஷயமான தன்னுடைய கிரந்தத்துல இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்கார் அப்படிங்கறத நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்டதான இந்த சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயம் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர் சம்பிரதாயம். சரி, நாம் சத்கதிக்கு போகணும் அப்படின்னா எப்படி வழி தேடுறது, சாஸ்திரங்களை பரியாலோசனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுண்டு சொன்னார். ஒவ்வொரு வியக்தியும் ஒரு வியக்திக்கும் கர்த்தவியம் என்னன்னார். அதான் சொன்னார், சதாச்சாரிய சம்பிரதாயத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர அர்த்த நிர்ணயம் பண்ண வேணும் என்னமிடம் சாஸ்திரங்களிலும் உபபிரம்மணங்களிலும் உபனிஷத்துக்களிலும் பிரசித்தம். சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணும் இடத்தில் சக்தி இல்லாதவர்க்கு, ஒருத்தனுக்கும் ஒரு வியக்திக்கும் உபனிஷத்து வாக்கியங்களை கொண்டு புராண வாக்கியங்களை கொண்டு அர்த்த நிர்ணயம் பண்ணி சாஸ்திரார்த்த நிர்ணயம் பண்ணி எது பரதத்துவம் என்ன அப்படிங்கறது சதாச்சாரியனை ஆசிரியிச்சு தெரிஞ்சுட்டு, பரதத்துவம் என்ன, பரமஹிதம் என்ன, பரம புருஷார்த்தம் என்ன, தத்தஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் சுரூப பிராப்தமான விஷயம். சரி, எனக்கு தத்தஹித புருஷார்த்தங்களை உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு பரியாலோசனை பண்ற அளவுக்கு பர்யாப்தமான புத்தி இல்லையே, ஞான விகாசம் இல்லையே அப்படின்னா கவலைப்படாத. சத் சம்பிரதாயத்தான சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணும் இடத்தில் சக்தி இல்லாதவர்களுக்கு உபதேசா தரின் புத்வா என்கிறபடியே சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரமே அப்பேச்சு அர்த்த நிர்ணாயகமா. அதனால நீ சத் சம்பிரதாயத்துல அன்வயம் பண்ணிடு. எது சத் சம்பிரதாயம், நமக்கு சுகரமான வழி எது அப்படின்னு கேட்டா, அதுக்காக அதிகார சங்கிரகத்துல ஆச்சரியமா சாதிச்சார். இன்பத்தில் இறஞ்சுதலில் இசையும் பேத்தில் இகழாத பல்லுறவில் ராகம் மாத்தில் தந்தக்கல் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அருமறைகள் தமிழைதான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவித உன்னக்காட்டும் கொல்வழியே நல்வழிகள் துணிவாகட்டு. நல்வழிகள் துணிவாகட்டு. சத்பதத்துல போகணும்னு யார் யாருக்கெல்லாம் நிர்ணயம் புத்தி நிர்ணயம் ஏற்படுறதோ அவர்களுக்கு எது ந சத்பதம் துன்பற்ற மதுரகவிதோன்னக்காட்டும் தொல்வழி. மதுரகவி ஆழ்வார் காட்டின வழிதான் தோல்வழின்னு காட்சி. அப்ப ஆழ்வார்கள் கோட்டியில நாம் முதல்ல பத்த வேண்டிய ஆழ்வார், அப்படின்னா முதல் பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் பரியந்தமான ஆழ்வார் போட்டியில முதல்ல நாம் பத்த வேண்டியது மதுரகவி ஆழ்வார்ங்கிறது தேசிகனுடைய திருவுள்ளம். துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழி. ஏன் துன்பற்ற மதுரகவி அப்படின்னா எல்லா பொறுப்பையும் தன்னுடைய ஆச்சாரியன்றத்துல சமர்ப்பிச்சுட்டு இவன் நிர்பரனா இருக்கானோ இல்லையோ, அதுதானே ஆச்சாரிய நிஷ்டைங்கிறதான அந்த உபாய நிஷ்டையில இருக்கக்கூடியதான மூணு விதமான நிஷ்ட, ஆச்சாரிய நிஷ்ட, சுனிஷ்ட, உக்தி நிஷ்டைன்னு மூணு விதமான நிஷ்டைகளை பத்தி சிவசாரத்துல பேசிட்டு அதுல உத்கிருஷ்டமானது எதுனா ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தி. அந்த ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்திய ஞாச தலகத்துல தேசிகம் வந்தோனந்த கிரகண பசகோ யாதி ரங்கேஷ எந்தத்துங்கிறதான ஸ்லோகத்துல இந்த ஆச்சாரிய நிஷ்டைய காமிக்கிறச்சு. புங்கே பூதான் அபிந்தபா சேவகசி அம்மகாரி தொத்வம் பிராப்தோ பிரபவதி தேசிகோமே தயாளுங்கிற ஸ்லோகத்தினால சுவாமி தேசியன் இந்த காமிச்சர். இந்த ஆச்சார நிஷ்டைக்கு யார் உதாரணம் அப்படின்னா சுவாமி மதுரகவிகள் தான் நமக்கு. இந்த மதுரகவிகள் மாத்திரமில்ல, மதுரகவிகளுக்கு பின்னாடி வந்ததான ஆச்சாரியர்கள் மதுரகிகள் முதலியார் முதல மதுரவிகளான ஆழ்வார், மதுரகிக்கு பின்னாடி வந்ததான ஆச்சாரியர்கள் இதே ஆச்சாரிய நிஷ்டையே போந்தார்கள் அப்படின்னு இந்த சம்பிரதாய பரிசுகளை காமிச்சர். ஏன்னா இந்த சதாச்சாரிய சம்பிரதாயத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு சாதிச்சார். அப்ப சதாச்சாரிய சம்பிரதாயத்தை சாஸ்திரங்களை கொண்டு பரியாலோசனை பண்ணி நம்ம புத்தியில பிரதிஷ்டை பண்ணிக்கிறதுங்கிறது சாமானியர்களுக்கு முடியாத காரியமா இருக்கிறதுனால சதாச்சாரியர்கள் எப்படி அவருடைய சம்பிரதாயத்தை நாம் அன்வயிச்சோம்னா மதுரவி ஆழ்வாருடைய சம்பிரதாயத்துல அதை அன்வயிச்சோமாரில் நமக்கு அது சுகரமாயிடும். மதுரவி ஆழ்வாருடைய சம்பிரதாயம் என்னன்னா தேவமத்தறிய குருகோம் நம்பி பாவை நின்னகை பாடி திரிவனே அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் மதுரவி ஆழ்வாருடையதான சம்பிரதாயம். மதுரவி ஆழ்வார் பத்தின ஆச்சாரியம் எப்படிப்பட்டவரா இருக்கா இங்கிறத காமிக்கிறது தான் இந்த சம்பிரதாய பரிசுத்தியில தான் தேசிகனை காமிச்சு. ஏன்னா இந்த சம்பிரதாயம் இருக்க, இந்த வேதாந்த சம்பிரதாயம் இருக்க, இதுக்கு இந்த சர்வலோக ஹிதமான இந்த அத்தியாத்ம சாஸ்திர சம்பிரதாயத்திற்கு பிரதம பிரவர்த்தகன் சர்வேஸ்வரன் இவன் தானே மற்றுள்ளாரெல்லாரும் அவன் தானே ஆதல் சேதனாந்தரம் சுக முகத்தாலே ஆதல் மயரவர மதுநமருள பிரவர்த்திப்பிக்கிறார்கள். இந்த சத்தம்பிரதாயத்துக்கு பிரதம பிரவர்த்தகன் யாருன்னார் சாட்சா ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன். இதுதான் ஆழ்வார் நெடியெல்லாம் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞான துருமூர்த்தி அப்படின்னா திருவாய்மொழியில இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தனம் பண்ணி வச்சார் கீதாச்சாரியன் அப்படின்னு காமிக்கிறாங்க. நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞான துருமூர்த்திங்கிற இடத்துக்கு வெள்ளான் வியாக்கியானத்துல கீதோபதேசம் பண்ணினாருங்கிற அந்த கீதோபதேசம் பண்ணின விற்த்தாந்தத்தை எடுத்து காமிச்சார். அன்னமா என் அறவுரைகள் அருளி செய்தவனே எனக்கு அருள் புரிய திருவங்கை ஆழ்வார் அன்னமா எனக்கு அறவுரைகள் அருளி செய்தவன் அப்படிங்கிறதுனால நெறியெல்லாம் எடுத்துரைத்த ஒரு நெருங்கியான குருமூர்த்தின்னு இந்த சர்வேஸ்வரன் தான் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு சம்பந்தத்துக்கு இந்த அத்தியாத்ம சம்பிரதாயத்துக்கு பிரதம பிரவர்த்தகன் சாதிச்சன். இந்த சம்பிரதாயத்துக்கு சர்வேஸ்வரன் நீக்கலாக சர்வேஸ்வரன் பிரதம பிரவர்த்தகன் ஆயிட்டான். ஆனா அது லோகத்துக்கு எப்படி பிரச்சாரம் ஆச்சுன்னா சர்வேஸ்வரன் பிராட்டி அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேரர் இப்படி கிரமசா வந்து சுவாமி நம்மாழ்வாரிடத்தை இது பரியவசிச்சுட்டு இந்த சிவசாயத்துல வந்து சம்பிரதாய பரிசுத்தியில காண்கிறது. இப்படி அனசூயாதி குணயுக்தராய் பிரதிபத்திய அபிவாத்திச இத்தியாதிகளின்படியே சமயக் உபசன்னரான அதிகாரிகளை பெற்ற யதார்த்த தரிசிகளான யதாதிருஷ்ட அர்த்தவாதிகளான வியாச போதாயனாதிகளாலே யதாதிகாரம் பிரவர்த்திதமான இந்த வேதாந்த சம்பிரதாயத்திற்கு இந்த யுகாரம்பத்தை இந்த யுகாரம்பத்தில பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு நம்மாழ்வார் பிரவர்த்தகரானா சுவாமி தேசியன் காமிக்கிறார். நம்மாழ்வார் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர், வேதாந்த சம்பிரதாயத்துக்கு பகவத் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ் தேசிகன் ஜாதி பார்த்தார் திருசுபை சுரபியானாலும் கோஸ்தம் கழியாதரேன்னு சாதிச்சார் ஜாதி பார்த்து ஒதுக்கி வச்சார்னு தூஷணம் சொல்றா. ஆனா சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த சத்சம்பிரதாயத்துக்கு பிரதம பிரவர்த்தகர் யாரு? ஏன்னா நாதமுனிகளை சொல்லிருக்கலாம், நாதமுனிகள் பிராமண ஜாத்தியில பிறந்துட்டார் அதனால அவரை சொல்லிருக்கலாம், அவரை சொல்லல. ஏன் நாதமுனிகளை சொல்லல அப்படின்னா நாதமுனுடைய திருப்பேரனாரான சுவாமி ஆளவன் தான் தன்னுடைய தாத்தாவுக்கும் தனக்கும் நிறைய சரீர சம்பந்தமே இருக்க செய்து அவரை விட்டுட்டு ஆத்திய செனவளபதேர் உகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா அப்படின்னு ஆழ்வார் ஆசிரியிச்சிருக்கன். அதனால அப்படிங்கறதுனால அந்த காரணத்தினால இந்த சம்பிரதாயம், இந்த பிரபன்ன சந்தான சம்பிரதாயம் இருக்கு, அந்த ஸ்ரீ சம்பிரதாயம் இருக்கு, அந்த சம்பிரதாயம் அத்தியாச சந்த சம்பிரதாயம் பகவானால பிரவர்த்திச்சதா பிரவர்த்திக்கப்பட்டதான இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதம பிரவர்த்தகன் யாரு, பிரவர்த்தகர் செம்பெருமானுக்கு அப்புறம் யாரு வந்தார்னு சாதிச்சு வந்தா என்ன இவாளுக்கு அழகான ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்த. இந்த சம்பிரதாய பிரவர்த்தகர்களா இருந்த ஆச்சாரியால் என்ன குணத்தோட இருக்காருங்கிறதுக்கு யதார்த்த தரிசிகளாய் யதா திருஷ்ட அர்த்தவாதிகளான வியாசபோதாயனாதிகளாலே யதாதிகாரம் பிரவர்த்தித்தமான வேதாந்த சம்பிரதாயம். யதார்த்த தரிசி யதா திருஷ்ட அர்த்தவாதிகள் ரெண்டு விஷயம். யதார்த்த தரிசித்தம் யதார்த்த தரிசித்தம்னா உள்ளத உள்ளபடி பார்க்கணும், அதுக்குதான் பிரமாண பேர் சாஸ்திரத்துல. பிரமாணா என்னன்னா யதாவஸ்தித விவகார அனுகுண ஞானம் பிரமா அப்படின்னு அதுக்கு லட்சணங்கள் தான். உள்ளத உள்ளபடி பார்க்கக்கூடியதான அறிவு, அதுல கேவலம் ஞானம் பிரமான்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த யதார்த்த தரிசித்தம்னா அப்படியே எப்படி என்ன இருக்கோ அதனுடைய சொரூபம் எப்படி இருக்கோ அப்படியே பார்க்க தெரிஞ்சவா, பார்த்தத தான் பார்த்ததெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா சொல்லக்கூடியவன் அது அப்படியே சொல்லக்கூடியவன். நான் யதார்த்த தரிசிகளாய் யதாதிருஷ்ட அர்த்தவாதிகளான யதாதிருஷ்ட அர்த்தவாதிகள் தான் எப்படி பார்த்தாலோ எந்த ஆகாரத்தை பார்த்தாலோ அந்த ஆகாரத்தையே சொல்லிக் கொடுக்கும். காப்பட்டியம் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருந்து மனசேகம் மத்தசேகம் கர்மநேகம் துராத்தனாம்னு தான் வாய நெஞ்சினால் முழிந்தும் வாயினால் நெஞ்சினால் இணைந்தும் வாயினால் முழிந்தும் நீதிக்கு அல்லாதன செய்தும் திருவங்கேழ்வா சொன்ன போல அப்படி இருப்பவர்கள் அல்ல. அதனால எல்லாம் ஒரே மனோபாக்காயங்களால எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கக்கூடியவான் அப்படின்னாலே தான் என்ன விஷயத்தை யதாவத்தா பார்த்தார்களோ அந்த யதாவத்தா பார்க்கறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம், எப்படி பார்த்தாலும் அது அப்படியே அது ஒண்ணு பிசகாம உபதேசம் பண்றதுங்கிறது ஒரு சாமர்த்தியம். இந்த ரெண்டு சாமர்த்தியங்களை உடையவர் தான் யார் யாருன்னார் யுதாந்திரத்துல வியாசர் போதாயனர் முதலியதான பரம ரிஷிகள். வியாச போதாயனாதிகளுக்கு பிறகு தங்க திரமிட குகதேவ பாருசி பிரம்மநந்தி முதலியவர்கள்லாம் இந்த சம்பிரதாய பிரவர்த்தகர்களா இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல தங்கருடையதான குகதேவருடையதான வாக்கியங்கள்லாம் அந்த வார்த்திகங்கள்லாம் நாம பிரம்மநந்தியோட வாக்கியங்கள்லாம் எடுத்து பாஷ்யக்காரர் உதாகரிக்கிறார். அவருடையதான வார்த்திகங்கள்லாம் எடுத்து உதாகரிக்கிறார் ஸ்ரீபாஷ்யர். இவர்களுக்கெல்லாம் பிறகு யாரு அப்படின்னார், இதுதான் சொன்னார் யதாதிகாரம் வேதாந்த சம்பிரதாயத்துக்கு இந்த யுகாரம்பத்துல பிரம்மநந்தியாதிகளுக்கு பின்பு நம்மாழ்வார் பிரவர்த்தகரானா. நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் தான் இதுக்கு பிரவர்த்தகர் இந்த சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு. சரி, நம்மாழ்வார் பிரவர்த்தகரானான்னு சொன்ன உடனே என்ன ஆக்ஷேபணம் வந்துருக்குன்னா உங்க ஆழ்வார் சூத்ரனாச்சு, சூத்திரன் அத்தியனம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி. அதுக்காக பிரமாணங்களை எடுத்த பிராப்தியம் ஞானம் பிராமணா கத்திரியாத்வா வைஷ்யா அபிநேச்சாத் அபீக்ஷணம் செய்யா இத்தியாதி பிரமாணத்தாலே. இப்படி புராண வச்சனம் இருக்கு, பாரத வச்சனம் இருக்கு, யார் ஞான சம்பாதனம் பண்றது யார்கிட்ட வேணாலும் பண்ணலாம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சுவாமி மதுரகவிகளுடைய சம்பந்தம் இருக்கு. சுவாமி மதுரகவிகள் எப்படி பண்ணிருக்காருன்னா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்கிறது உபபன்னம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான். இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் அமைச்சிருந்த. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது போய் விசாரம் பண்ணி அத சுதி வாக்கியங்களை பரியாலோசனை பண்ணி மண்டையெல்லாம் குழப்பிக்காத அழ்வார் சுபரமா வழி காமிச்சுட்டு போயிட்டார். கண்ணன் தழகனை நன்னும் மனமுடையீர் என்ன திருநாமம் தின்னம் நாரணமே நாரணன் எம்மான் பாரணந்தாளான் வாரணந்துளைத்த காரணந்தானே தானே உலகெல்லாம் படைத்து தந்துண்டும் என்று அப்படின்னு திருவாய்மொழியில அழ்வார் இந்த சுபரமா வழியை காமிச்சார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் இருக்க, அது என்ன பண்ற அந்த அர்த்தங்கள்லாம் நிறைய நிறைய அநேக அநேக அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் மன தலையை விசார போட்டு பிடிச்சிக்கல. பாடி என்னஞ்சொல் நிறுத்திதான் கேவலம் தன்னுடைய அழகான தமிழ் பாசுரங்களால இது என்னுடைய அர்த்தத்தை என்னுடைய ஹிருதயத்துல இந்த விஷயம் ஸ்திரமாம்படியாக சுப்பிரதிஷ்டிதமாம்படியாக பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என்னெஞ்சொல் நிறுத்தினான். அப்ப வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு நிற்கங்கிற சந்தத்துக்கே பிரதிஷ்டிதமாகிறபடியாக. அப்போ முதல்ல நிற்கங்கிறத ஒரு கமா போட்டுட்டோம்னா இது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் ரொம்ப சுத்தரமா எனக்கு அடைஞ்சு அறியும்படியாக எனக்கு ஆழ்வார் தமிழ்ல ரொம்ப சுலபமா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், நிற்கப்பாடி இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் என்னுடைய புத்தியில சுப்பிரதிஷ்டிதமா என்ன ஐயன் சந்தேக சந்தேக விபரியாதிகள் இல்லாதபடி என்னுடைய புத்தியில பிரதிஷ்டையாகும்படியாக ஆழ்வார் தன்னுடைய திருவாய் மொழி முதலியதான பிரபந்தங்களாலே நிறுத்தினார் அப்படின்னு சொன்னார். அதனால நிற்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என்னஞ்சு நிறுத்தினாங்கிறது சௌலபியம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என்னஞ்சு நிறுத்தினான், நிற்கங்கிறத முதலோடு சேர்க்காம நிற்கப்பாடின்னு சொன்னும்படியா சேர்த்துட்டோம்னா அது பரத்தம். அப்ப வேதாந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் மனசுல சுப்பிரதிஷ்டிதமா இருக்கும், சந்தேகம் இல்லாம நிச்சயந்தேகமா இருக்கும்படியாக பாடி என்னஞ்சு நிறுத்தினான்னு சொன்னார. இந்த உபகாரம் அது மேல கேட்டுண்ட சரி பாடினார் தமிழ்லன்னா பாடிட்டேன் இளைய பாஷையாச்சே ஆர்ஷ பாஷையாச்சே அப்படின்லாம் கேட்டுக்காத, அதுக்காக மேல சொன்னார் வேதாந்த அர்த்த வைசித்தியேது வாகையாலே பாஷாந்தரம் உபபண்ண உபஜீவியம். பாஷாந்தரம் பாஷா பாஷாங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதம் அர்த்தம், பாஷாங்கிற சப்தத்துக்கு சரஸ்வதினு அர்த்தம். சரஸ்வதிக்கே பாஷான்னு பேருன்னா ஹயக்ரீவனுக்கு பாஷாதத்த ஹயக்ரீவாய நமஹா அப்படின்னு இருக்கு ராமானுஜருடைய அர்ச்சனையில இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சரஸ்வதி அனுகிரகம் பண்ண ஹயக்ரீவனை இவர் ஆராதிச்சாரு பாஷ்யக்காரர் அப்படிங்கிறது பிரசித்த மூல்யம். ஆனா பாஷாங்கிற சப்தத்துக்கு சரஸ்வதினு அர்த்தம், பாஷாங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதம்னு அர்த்தம். அப்ப பாஷாந்தரம்னா சம்ஸ்கிருத காலத்திலும் வேற பாஷையா இருக்கக்கூடியதான தமிழ் பாஷை. அப்ப பாஷாந்தரங்களும் வேதாந்த அர்த்த வைசித்திய ஹேதுவாகையாலே பாஷாந்தரம் உபபண்ணம் அப்படின்னு சாதிச்சார். அதனால பாஷாந்தரமான தமிழ் பாஷை தமிழ்ல சர்வாதிகாரமாய் சர்வரும் அதிகரிக்கலாம்படியான தமிழ்ல பண்ணதான உபகார பரம்பரை. இந்த உபகார பரம்பரையை ஸ்மரிச்சுட்டு புலசேவர் வந்து தொண்டடிப்படி ஆழ்வார் என்ன பண்ண மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார், தேவமத்தறியன் குருகு நம்பி பாவி நின்னிகை பாடி தெரிவனே, நாம் ஆழ்வார ஆசிரியிக்கிறதுக்கு ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்படி நமக்கு உபகார பரம்பரையில பரமோபகாரகனா எம்பெருமானுக்கு அப்புறம் பரமோபகாரகனா இருக்கக்கூடியவர் இந்த யுகாரம்பத்துல நமக்கு கிடைச்ச ஆழ்வார் கிடைச்சவர் ஆழ்வார் நம்மாழ்வாரே அப்படிங்கிறத இந்த கிரந்தத்துல சம்பிரதாய பரிசுத்தியில மதுரகவி ஆழ்வாருடையதான சீதுக்திகளை கொண்டு சுவாமி நிரூபிக்கிறது. வேதாந்த அர்த்த வைகிந்திய ஹேதுவாகையாலே பாஷாந்தரம் உபஜீவியம். தர்ம வியாத துலாதாராதி வித்தாந்தங்களையும் இங்கே அனுசந்திப்பது. இதுக்கு மேல சொன்ன தர்ம வியாத துலாதாராதி வித்தாங்க ஆழ்வாருடைய ஜாதி விசேஷத்துல ஜாதி ஜாதி கழியுமா அப்படின்லாம் கேட்டு ஜாதி கழியாது, ஜாதி கழியும் ஜாதி இருக்குங்கிறதுனாலே அவ விஷயம் கிருஷ்ணம்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிரமாணங்கள்லாம் எடுத்து சாதிச்சார். எடுத்து சாதிச்சுட்டு மேல ஒரு விஷயத்த சாதிக்கிறார் என்ன அப்படின்னா, நாத முனிகளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியரான அதனால என்ன சொன்னார் இந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவரா இருக்கார், மதுரகவி முதலான சம்பிரதாய பரம்பரையாலும் நாத முனிகளுக்கு பிராதுர்பாவ விசேஷத்தாலும் நாத முனிகளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியரானா. இவர் நம்மாழ்வார் கேவலம் மதுரகவிகளுக்கு மாத்திரம் ஆச்சாரியன் இல்ல, சுவாமி நம்மாழ்வார் சுவாமி நாத முனிகளுக்கும் ஆச்சாரியரான. எப்படின்னா ரெண்டு விதமா மதுரகவியனுடையதான அந்த பரம்பரையில வந்ததான சுவாமி தான் நம்ம நாதமணிகளுக்கு கண்ணனன் திருத்தா உபதேசத்தை உபதேசம் பண்ணிருக்கா, அதனால பரம்பரை ஆச்சாரியம். இவருக்கு யோகத்துல சாட்சாத்தா நம்மாழ்வார் பிரத்யட்சீகரிச்சு அவருக்கு எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் எல்லா பிரபந்தங்களையும் அனுகிரகிச்சதுனால பிராதுர்பாவ விஷயத்தினால அப்ப சாட்சாத்தாயும் பரம்பரையாயும் நாதமணிகளுக்கு சுவாமி நம்மாழ்வார் ஆச்சாரியரானார். இந்த நாதமுனிகளுடைய திருப்பேரானாரான ஆளவந்தார் அதனாலதான் தன்னுடைய மாதா பிதாமகரான நாதமுனிகளை சொல்ல தொடங்கினவர் மாதா பிதா யுவதயஸ்தனையாங்கிறதான ஸ்லோகத்துல சொல்றது என்ன, ஆத்யசியனஹா இவரை பிரபன்ன சந்தான கூடஸ்தராகையாலே ஆளவந்தார் ஆத்யசியனஹா குலபதேர் என்றருளி செய்தார் வகுலாபிராமம் ஸ்ரீமந்த் சதங்க யுகலம் பிரணமாமி மூர்த்தனா அப்படின்னு ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் தன்னுடைய குலபதியின்னு கொண்டாடினார். இப்ப இவருடைய குலபதி சாட்சாத் பிதாமகரான நாதமுனிகள் இருக்க இவர குலபதியா நாளை வந்தார் கொண்டாடி இருக்காருன்றது பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறதெல்லாம் தேசியம் எடுத்துக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா நாம் சத்பதத்துல போகணும், சத்பதத்துல போறதுக்கு வேதாந்த சாஸ்திரத்துல அர்த்தநந்தம்ன்றதுக்கு புத்தி வைசித்தியம் இல்லாதவன் இருந்தா நாம் கலங்க வேண்டாம். புத்தற்ற முதலகவி தோன்ற காட்டும் மதுரவிகள் நமக்கு காட்டி கொடுத்ததான ஒரு கண்டாபதம் இருக்க அதுவே நமக்கு போகும் அப்படின்னா துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் அப்படின்னவர் இந்த கண்ணன் செலுத்தாம பதிகத்துல என்னென்ன விஷயம் இன்பத்தில் இறஞ்சுதலில் இசையும் பேத்தில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பத்தில் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாற்றில் அன்பர்க்கே அவதரித்த மாயோண்டற்க அருமறைகள் தமிழ்கைதான் தாளே கொண்டு. அருமறைகள் தமிழ்கைதான் தாளே கொண்டு இங்க சொன்னாரா இது மதுரகவியாழ்வார் காமிச்ச வழின்னு சொன்னார். மதுரகவியாழ்வார் காமிச்ச வழிதான் சத்பதம்ங்கிறது ஆளவந்தாருடையதான திருவாக்கினால இங்க காமிச்சார். ஆளவந்தாருக்கு பின்னாடி ஆழ்வானுடையதான ஸ்தவத்துல வைகுண்ட ஸ்தவத்துல இத அழகா காமிச்சார். பவத் அத்புத பாவபந்தகாங்கிற ஸ்லோகத்தினால காமிச்சார். பின்னாடி பராசர பட்டருடையதான ஸ்தவத்துல ரிஷிஞ்சுஷா மகேகிருஷ்ண கிருஷ்ணா தத்த விபோதிகம் அப்படிங்கிறத காமிச்சார். காமிக்கப்பட்டது ஆழ்வாருடைய பெருமை. அதுக்கப்புறம் அமுதனாருடையதான ராமானுஜ நூற்றந்தாதியில ஆழ்வாருடைய பெருமைகள் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் எதிராஜ சத்தத்தில பாடினார். இந்த ஆழ்வாருடைய பெருமையை சொல்றச்ச அதுக்கு அமைச்ச பகுலாமோத வாசித்தம் புதீனா விஸ்ரமாயாலும் ஷட்டாரின் உபாசனே அதெல்லாம் மாத்திரம் இல்ல ஆயிரம் பாசனமும் பாதுகாத்தாசனம் பூர்த்தியா அம்மாழ்வார் விஷயமாக பண்ணப்பட்டதுனால சமாக்கியா பத்திரத்தில அந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஆழ்வார் இடத்துல நம்மாழ்வார் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரதிபத்தியை காமிக்கிறது. அதனால இந்த சம்பிரதாயத்துல பிரதம பிரவர்த்தகரான ஆழ்வார் நம்மாழ்வார் அந்த ஆழ்வார் விஷயமான மதுரகவி ஆழ்வாருடையதான ஸ்ரீசுக்தி அந்த ஸ்ரீசுக்தியை சுவாமி எந்த இடத்துல இந்த சம்பிரதாய பரிசுத்திங்கிறதான இந்த கிரந்தத்துல எப்படி எடுத்து காமிச்சிருந்தார். ஆழ்வாருடையதான கிரந்த விசேஷங்களை பத்தி சொல்றச்சே சாரஸ்வதானாம் ஷடருபடுத்தி சாந்தி சித்தாந்த சீமா அப்படிங்கிறதான ஸ்லோகத்துல சாரஸ்வதானாம் சாரகான்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு அந்த கிரந்தத்துல தனக்கு இருக்கக்கூடியதான அபினிவேஷம் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள்ல தனக்கு இருக்கக்கூடியதான அபினிவேஷத்தை காமிக்கிறதுக்காக மதுரகவி ஆழ்வாருடைய திருவடியை பத்திக்கிறது. அதனால துன்பற்ற மதுரகவி தோன்றம் காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாரட்டி. இதெல்லாம் நல்லா எங்க நடையாடுறதுன்னா தந்தைகன நின்ன தனித்திருமாசாலில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே அப்படின்னு திருப்பானாழ்வார் அதுக்கு மேல மாண்பெருமாள் பாடித்தந்த பாடல் பத்துங்கிறதுனால பெரியாழ்வார பத்தி பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்புறம் ஷடகோபன் அருளினால இந்த மூணு ஆழ்வார்கள் தான் தன்னுடைய பிரபந்தத்துல தேசிய எடுத்துக்காங்க. பிரபந்த சாரம் தவிர்த்து மிச்ச பிரபந்தங்கள்ல இவ்வாறு பத்தினதான விஷயங்கள்லாம் காண கிடைக்கிறது. அதனாலதான் இவ்வளவு அபினிவேசத்தை காமிக்கிறதுக்காக இந்த சம்பிரதாய பரிசுத்தில இந்த ஆழ்வார் ஏன் அவர் ஆழ்வாருக்கு ஆழ்வார் கோட்டிலையும் அண்மையம் உண்டு ஆச்சாரிய கோட்டிலும் அண்மையம் உண்டு அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்காக மதுரகவி ஆழ்வாருடையதான கண்ணனு செலுத்தாம்பு அப்படிங்கிற பதிகத்தை இந்த முதல் ரகசியத்துல என்ன மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படிங்கிறதான கண்ணனு செலுத்தாம்பினுடையதான வரிகள் எடுத்து காமிச்சிருக்கா அப்படிங்கிறது காண கிடைக்கிறது. மேல் மேல் வாரங்கள்ல அடுத்த ரகசியங்களை பத்தி எப்படி விடுகிறது கவிதாரிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே.